ஸ்ரீமாங்கடநாச்சாரியகவிதாக்கிவகேசரீ வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்தாம் துபாஹதி அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. நேற்று ஸ்லோகத்துல இந்த பிரளய காலங்கள்ல எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா கூட எப்படி இவனுக்கு வாசனை வரும், சம்ஸ்காரம் வரும், எப்படி எல்லாம் இவனுக்கு அர்த்த ஞானம் வரும் சப்தங்கள்ல அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அனாதியான சம்சாரத்துல கர்மா அதனுடைய வாசனை அதே மாதிரி பூர்வஜன்ம வாசனைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் அது நிறைய இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டு இல்லை அத்தனையும் ஒன்னா சேர்ந்து எது எதுல எது எது அன்வயிக்குமோ அது அதுல அன்வயிச்சு நமக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்துடும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லி மூணு நாலு கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் சமாதானம் கிடைச்சாரு. அதுவும் சொன்னது சுவாரஸ்யம், ஒரு பாலகனுக்கு ஒரு அஞ்சு வயசு பாலகன் பஞ்ச வருஷன்னு இங்க குமார தேசியன் தவிக்கிறார். அஞ்சு வருஷ பையனுக்கே இப்படி வரும்னாக்க அஞ்சு வருஷ பையன் குழந்தை பிறந்த குழந்தைக்கே சன்னியபானாதிகள்லாம் கூட பால் சாப்பிடுறது இதுகள்லாம் கூட அந்த பூர்வஜன்ம வாசனையால வரும்னு சொல்லச்ச அஞ்சு வயசு பையனுக்கு ஏன் வராது, அதெல்லாம் சரியாக வந்துடும். சொன்ன மாதிரி அன்னிதாபிதானவாதம் அபிதாந்தயவாதம் சப்தங்களுடைய அர்த்தம் எப்படி உண்டாச்சு, பதங்களிலிருந்து உண்டாகிறதா, வாக்கியத்திலிருந்து உண்டாகிறதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சு அதை முடிச்சார். இப்போ இந்த மாதிரி உற்பத்தி பிரகாரம் லோகத்துல எப்படி வரும், ஏன்னா பொதுவா எல்லாருக்குமே ஞானம்ன்றது சூக்ஷமா யாருக்கும் இருக்க மாட்டேன்றது, அதாவது என்னன்னு இருக்கு அதை உபயோகப்படுத்த மாட்டேன்றான். உபயோகப்படுத்த மாட்டேன்றான் என்ன அர்த்தம், அவளுக்கு ஞானம் இருந்தா கூட அத ஒரு சின்ன பையன் எப்படி பிரவர்த்திப்பானோ, ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்குமோ, அல்லது ஊமையா இருக்கிறவன் பேச முடியாத ஊமை இருக்கும் அவன்லாம் எப்படி பிரவர்த்திப்பானோ அந்த மாதிரிதான் லோகத்துல இருக்காள். இந்த மாதிரி பிரவர்த்தி இருக்கிற வாக்கிட்ட எப்படி ஞானம் வரும், லோகமே பிராயமா இருக்கு, முகப்பிராயமாக பாலப்பிராயமா இருக்கு, முகப்பிராயம்னாக்க பேச முடியாத ஓமப்பிராயமா இருக்கு, சொன்னாக்கா உடனே அர்த்தமாக மாட்டேங்கிறது, சிரமப்பட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு, அதை சொன்னாலும் அவ தரிக்க மாட்டேங்கிறார், தாரணா சக்தி இல்லாது கிரகிக்கவும் இல்லை தரிக்கவும் இல்லை, அதே மாதிரியாக பாலப்பிராயமாவே இல்லாதிருக்கார். உனக சொல்றது பாண்டித்தின் நிர்வித்ய பாண்டியன திஷ்டாவது அத முனிகி அப்படிங்கிறது பாண்டித்தன் நிர்வித்தியன் முதல்ல வந்து பண்டிதனா இருக்கணும், பண்டிதன்னு ஞானத்தை அடைஞ்சிடணும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியுமா, பால்யேன திஷ்டாக்கு ஒரு குழந்தை அழகா இருக்கு, ஆனா அழகா இருக்கிற குழந்தை நான் அழகுன்னு அதுக்கு கர்வம் தெரியும், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, சின்ன குழந்தையா இருக்கச்ச அதனுடைய அழகு அதனுடைய புத்திசாலித்தனம் சுருது புதிரும் விளையாடுறது எல்லாருக்கும் பிடிச்சி இருக்கு, ஆனா அந்த குழந்தைக்கு நான் பிடிச்சிருந்து இருக்கேன் நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் தான் இல்லையே, அந்த மாதிரி இருக்கணும் கர்வம் அகங்காரம் எதுவும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றது இதுதான். அதுக்கப்புறம் அதான் முனிகி மனன செய்யணும், எப்பொழுதும் மௌனியா அதாவது முனிக்கா தியானம் பண்ணிட்டு இருக்கணும் இருக்கணும் பிரமாரத்தை பத்தி மானம் பண்ணணும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த பாலன் வேற, இப்ப லோகத்துல நாம இருக்கிறதுனா எப்படி பாலப்பிராயமாக இருக்கும் திருபள்ளத்தனமாகவே நம்ம வந்திருக்கிறோம், அதனால இவாளுக்கு எல்லாம் எப்படி அர்த்தம் புரியும், மூக்கனா இருந்தாலும் புரியாது இந்த மாதிரி இருந்தாலும் புரியாது பாலனா இருந்தாலும், அதனால அவளுக்கு எல்லாம் அர்த்தமே புரியாத பிரச்சனைனாக்க அதை எப்படி இந்த லோகமே மந்தப்பிராயமா அத மாதிரி மௌடிகமாவே எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்னுட்டு ஒத்தன் சொல்ற அத்தியந்த மூடன் ஒத்தன் கேள்வி கேட்கணும். லோகத்துல உற்பத்தி பிரகாரம் இருக்கு, ஞானம் எப்படி வருதுங்கிற பிரகாரத்தை தெரிஞ்சிக்காத ஒரு மூடன் அவன் அத்தியந்த மூடன் கேட்கிறான், மிகவும் மூடனா இருக்கான், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு அத்தியந்த பிரசித்தமான ஒரு சமாதானத்தை சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இது வந்து நம்ம சொல்லல, இது சுவாமி பாஷ்யகார சாட்சியே, இதெல்லாம் பாஷ்யகார இந்த மாதிரி சித்தத்தை வரும் நிறைய சொல்லச்ச சுவாமி தேசிகன் இன்னும் சூக்ஷமாலாம் சாதிக்கிறார், பாஷிகாரங்கிற கோடிட்டு காமிச்சிருப்ப அதை வச்சுட்டு இதெல்லாம் சாதிக்கிறது. இவன் எப்படி அது என்ன உதாரணம் என்ன சமாதானம் அப்படின்னா, அந்த சமாதானம் அது ஏற்கனவே சொல்றோம். ஒரு லோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் சர்க்கஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அதுல ரொம்ப கோர மிருகம், அது என்ன பண்ணாலும் பண்ணும். அது ஒரு சிங்கம் இருக்கு, அது மாதிரி மிருகம் புலி இருக்கு, அதே மாதிரி மதம் பிடித்த யானைகள், இப்படி இவைகள் எல்லாம் எப்படி அதனுடைய ஆட்டு வைக்கிற பாகன் இருக்கான யானை பாகன், இவெல்லாம் எப்படி அதை அடக்கிறா, மொத்த குதிரைகளை அடக்கிறா, மதம் பிடிச்ச யானையை அடக்கிறா, வெறி பிடிச்ச சிம்மம் என்ன, அது மாதிரி புலி என்ன, இவைகளெல்லாம் அடக்கிறா. அது மட்டும் இல்ல, உட்காரு அப்படின்னு சொன்னா அந்த சிம்மம் உட்காருது, யானைய உட்காருன்னு சொன்னா உட்காருது. நம்ம ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா தெரியும், படோ யானை, எழுந்திர யானை, வா யானைன்னு அது எழுந்து வரும். இப்போ அந்த யானைக்கு எப்படி இந்த புத்தி சூட்சம் வந்தது, இவன் சொல்லி கொடுக்கறான், இவன் சொல்லி கொடுத்தான்னாக்கா என்ன என்ன இவன் காமிக்க சொல்லி கொடுக்கறானோ அவைகள் எல்லாத்தையும் அது பிடிச்சிக்கிறது. அதே மாதிரி பட்சிகள், பட்சிகள் எல்லாம் என்ன பண்றது, பட்சிகள் நம்ம கிளி இருக்கு, கிளியை நம்ம பேச வச்சு அழகா பேச வைக்கிறோம், பேசுற கிளி அழகா பேசுறது, அது எப்படி பேசுதுனாக்கா நாம பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி அதுக்கு வந்துருச்சு சப்தங்கள்லாம். அது எப்படி வருது, அது இதெல்லாம் எல்லாமே வாசனையினுடையது. அது வாசனையினுடையது, என்ன வாசனை, என்மாந்திர வாசனை, அந்த கர்மாக்கள், இவன் பண்ண கர்மாக்கள்லாம் அந்த வாசனையினாலதான் இந்த கஜாதிகளுக்கு வருது. இல்லைன்னா இந்த பாஷை அவனுக்கு எப்படி புரியுது, இந்த யானைகளுக்கு மிருகங்களுக்கு எப்படி பாஷை புரிஞ்சுது, எப்படி நாம சொல்றதை கெட்டது செய்யறது. அதனால எதுவுமே அந்த அபியாசத்தினால, அந்த அபியாசம் கூட நம்ம சொல்ல சொல்ல அந்த ஜென்மாந்திர வாசனை ஒன்னா சேர்ந்து நமக்கு வருது. இத ஒத்துக்கல என்னாக்கா சப்தார்த்த சம்பந்த ஞானமே வரவே வராது லோகத்துல, அதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஒரு மிருகங்கள், அந்த மிருகங்களை நாம நடத்துற விதத்துல நடத்தினாக்கா மிருகங்களுக்கே வாசனையினால ஞானம் வரது, அது நம்ம சொல்றத கேட்டுட்டு நடக்கிறது. அதுக்கு நம்ம நேரம் பார்க்கணும், நேரம் பார்க்கணும், இத பண்ணுன்னு அது பண்ணும், பண்ணாதுன்னா பண்ணவே பண்ணாது. அது எப்படி வந்தது, நீங்களாம் வந்து நிறைய பேர் பார்த்திருக்கோம், எக்ஸ்பெக்ட் டாக்ன்ற வீட்டுல வளர்க்கிறா பாருங்க, வளர்த்துற நாய்களை வளர்க்கிறா, அந்த நாய் சாப்பிடாத அப்படின்னு சாப்பிடவே சாப்பிடாது, சாப்பிடணும் சாப்பிடும். அது மாத்திரம் இல்லாம அதுகளுக்கெல்லாம் ஒரு நன்றி விசுவாசம் எப்படி வந்தது, அவைகள்லாம் அந்த நன்றி விசுவாசம் எப்படி நடந்துக்கிறது, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா நாம சொல்ல சொல்ல வர்ற வாசனைகள் தான். அந்த வாசனைகள் ஒரு மிருகங்களுக்கே வரச்ச மனுஷியாருக்கு ஏன் வரக்கூடாது, மனுஷியாருக்கு ஏன் வரக்கூடாது, அது வரலாமே. சாதாரண ஐந்தறிவு உள்ள ஒரு மிருகங்களுக்கே இவைகள்லாம் வருது, ஆறறிவுள்ள மனுஷனுக்கு ஏன் வரக்கூடாது. இவாளுக்கும் இந்த ஞானம்ன்றது இருக்கு, ஜென்மாந்திர வாசனை இருக்கு, அதனால தானா வந்துடும். அதனால இந்த சிக்ஷ பண்ற கிரமம் இருக்கு, இதை எந்த காலத்திலையும் யாராலையும் மீற முடியாது. சிக்ஷையினால தானா ஞானம் வரும். ஒரு மிருகங்களுக்கே இது மாதிரி வர்றது, இவையெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது, அதே மாதிரியே அவைகள் நடந்துக்கிறது. இப்படி நடந்துக்கிறது மனுஷாருக்கு கேட்கவே வேண்டும். அதனால எம்பெருமான ஸ்ரீபாஷ்யகாரர் சாய்க்க இந்த கிரமம் இருக்கே, பாஷ்யத்துல சாய்க்கப்பட்ட கிரமம், இதை கணக்கு அங்கீகரிக்கலைன்னாக்கா நீங்க சொல்ற நீதி கல்பங்கள்லாம் இருக்கே காரியத்தெல்லாம் உற்பத்தி அப்படின்லாம் சொல்றது கூட நிக்கவே நிக்காது. அவைகள்லாம் கூட இதுவா போயிடும், வியர்த்தமா போயிடும். அதனால உங்க சித்தாந்தத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க, அதனால உங்க சித்தாந்தத்திலே அது அடிபட்டுறது. அதனால நீங்க இத மாதிரி பேசக்கூடாது, காரியத்துலதான் உற்பத்தி அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஆகவே எம்பெருமானார் எந்த வழியில சொல்றீரோ அந்த வழியில போங்க, போனாக்கா எல்லா சித்தாந்தமும் அனுகூலமாகும். நீங்க இது வந்து இந்த ஒரு கடைசி ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, எம்பெருமானார் சொன்ன வழியில போனாக்கா அது ஜெயத தத்துவமும் அத்வைத தத்துவமும் இதைத்தாத்வைத தத்துவமும் மீதி அனைத்து தத்துவங்களும் எல்லாமே அழகா போகும். இல்லாத போனாக்கா வந்து எல்லாமே விட்டு போயிடுவோம். ஆகவே இந்த தத்துவத்தை சித்தாந்தத்தை ஒத்துக்கணும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல இதே உற்பத்தி வரவே அதுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி அத்தியந்த மூடன் கேள்வி கேட்டாலும் அத்தியந்தமா லோக பிரசித்தமான வழியை வச்சு காமிக்கிற நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ஒரு இது வந்தது, பேஸ்புக்கோ இதே ஒண்ணு வந்தது, அனுமார் விக்கிரகம் இருக்கு, அனுமார் விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் குரங்குகள்லாம் உட்காந்துருக்கு, அனுமார் விக்கிரகம். அந்த அனுமார் விக்கிரகத்தின் குரங்குகள்லாம் அப்படியே கை கட்டின்னு உட்காந்து, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தது அந்த அனுமார் கோயிலையோ அயோத்தியிலோ எங்கயோ தெரியல, அந்த மணி இருக்கு பாருங்க, கஜஸ்தம்பத்தினான மணி மாதிரி இருக்கு, அதுல வச்சு இதை பூஜை பண்ற மாதிரி இந்த குரங்குகள் எல்லாம் மணி அடிக்கிறது, எல்லாம் அந்த பூஜை பண்றதெல்லாம் போட்டுருந்தோம். இப்ப இதெல்லாம் வர்றதுன்றது எப்படி, வாசனை இருந்தாதான் வரும், பூர்வஜன்ம வாசனை இருக்கு, இவைகள்லாம் இருந்தாதான் தானா வரும் அது அப்படின்னு சொல்றதுனால இதுதான் பிரதானம், இதை அங்கீகரிக்கணும். இந்த சித்த உற்பத்திய இதெல்லாம் ஒத்துக்கல என்னாக்கா காரிய உற்பத்தியும் உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். தஸ்மாத்சார்த்தோ மனுஷ்ய ப்ரவதிஷு ச ததா பூத சிக்ஷா விவேகஹ கல்போ பாஷ்யோதிதோயம் நயதி ததமசோ கல்பதேன்னோபி மார்கஹ கதமசோ கல்பதே அன்யோதி மார்க்கம். நீ காரிய உற்பத்தி எப்படி கல்பித்த, எங்க எம்பெருமானார் சொல்ற சித்த உற்பத்தி அங்கீகரிக்கலன்னாக்கா நீதி மார்க்கத்தை எப்படி கல்பிக்க முடியும், அது வரவே வராது. பாருங்கோ தக்ஷைஹி, தக்ஷாள் தக்ஷால்ன சமர்த்தால் அர்த்தம், ரொம்ப சாமர்த்தியசாலிகள். இவாள்னா என்ன பண்ற தெரியுமா, அவள்னா யாராரு, ஆதோரணாத் தேவி. ஆதோரணன் அப்படின்னாக்க அஸ்திபகன் சொல்லுவா, யானைப்பாகன், யானையை சிக்ஷிக்கிறவன், அஸ்திபாகன். இவன்லாம் என்ன பண்றான், ஆதோரணன் அஸ்திபாகன் யானைப்பாகன். இந்த யானைப்பாகன் முதலானவாள்லாம் என்ன பண்றாங்கனாக்க, இங்க வந்து ஆதோரணாத் தேவின்னு ஆதிசத்தவருக்கு இளங்கிளியே இளங்கிளியே இளங்கிளி. ஏன்னா இந்த கிளின்றது ரொம்ப ஒத்தியான ஒரு இது, அது ஏன் அப்படின்னா ஒரு ஆச்சாரியர்கிட்ட போற ஒரு சிஷ்யன் எப்படி இருப்பான், ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருக்கிற சிஷ்யன் இருக்கானே அவன் மண் மாதிரி இருப்பான். அந்த மண்ணு மாதிரி இருக்கிறவனை ஒரு குரு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அந்த கிளிப்பிள்ளை ஒன்றும் தெரியாத கிளிப்பிள்ளைக்கு எப்படி பேச கத்து கொடுப்பேரோ, எப்படி சொல்ல கத்து கொடுப்பேரோ, எப்படி விவகாரிக்கு கத்துக்கிட்டு பேரோ, அந்த மாதிரி நம்ம கிளைகளை நம்ம பண்ற முடியும். இதுதான் ஆச்சாரியன்றது. இது ஏசுவின் தன்னை பத்தி சொல்லிக்கிட்டு சுகவத் பதந்தக அப்படிங்கிறார். சுகவத் கிளி மாதிரி, நான் என்னென்ன எழுதிக்கணும் அத கிளி மாதிரி படிங்க போறோம். நீங்க கிளி மாதிரி படிச்சுட்டீங்கன்னாக்க எதுல இருக்கிறவன் எல்லாம் ஓடி போயிடுவான், அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்கோ, அந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியாது. ஏன்னா தேசிகம் சாட்சியில் அப்படிப்பட்ட திருடமான பக்கங்கள் இருக்கு, அதை கேட்டுட்டு பதில் சொல்ல முடியாம ஓடி போயிடுவா அப்படிங்கிறார். தன்னை பத்தி சொல்லச்ச அப்பிள்ளை கிளிப்பிள்ளையை பழக்கி வைத்தார் போலையே அப்படிங்கிறார். தானே தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட கிளிப்பிள்ளையா தான் இருந்தேன், கிளிப்பிள்ளையா இருந்ததுனால என்னை வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி இங்க வந்து தான் சொன்னதை கிளிப்பிள்ளை மாதிரி நீங்க படிவீங்கன்னு தன்னுடைய அந்தேவாசிகளான சிஷ்யால் இருக்காளே அவளுக்கு சுவாமி தேசியம் உபதேசிக்கிறார் சுகவத் பதந்தகன். அதனால இங்க இந்த லோகத்துல நாம பார்க்கறது சிக்ஷ பண்றவன் கிளைகளையும், அதே மாதிரி மாடுகள், அதே மாதிரி யானை, இந்த மாதிரி எப்படிப்பட்ட கொடிய விலங்கோ அல்லது ஆற்றில் இருக்கக்கூடிய விலங்குகளோ எல்லாத்தையும் மனுஷ ஜென்மம் மாதிரி மாத்தி காமிக்கிறாய் இந்த யானைப்பாகன் வரையவர்கள். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருக்கு, அந்த சிக்ஷணம் பண்றதுல அவ்வளவு சர்த்தனலா இருக்கா? அவ இத மாதிரி நம்ம சிக்ஷிக்க சிக்ஷிக்கதான் அந்த மிருகங்களுக்கு எல்லாம் நல்ல ஞானம் உண்டாகுது. ஆதோரணாத்தேகி ஆதோரணாத்தேகி யானைப்பாகன் சுகப்பாகல் சுகத்தன் சுகம் கிளி எந்த சுகம் இல்ல சுகம் சுகம்னு கிளி சுகம்னாக்க நம்ம சந்தோஷப்படுறவங்க அது அது இல்ல கிளிய கிளிங்கிறவர்கள் எல்லாம் சிக்ஷணம் பண்றவா அவ என்ன பண்றா தெரியுமா? பிரயாசத்திய வந்து ஆதாரண அனுமித விவித பிரயாச உபயோகி உபயோகம்னா சாஃபல்யம் அர்த்தம். சபலமாக்குறா எப்படி சபலமாக்குறா? அனுமித யோசிச்சு யோசிச்சு ஊகிச்சு ஊகிச்சு கத்துக் கொடுக்கறா. ஊகிச்சு ஊகிச்சு கத்துக் கொடுக்கறதுனாக்க எதுவுமே உடனே வந்துடாது. யாரா இருந்தாலும் ஒருத்தன் பாடம் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பாடம் சொல்லச்ச எப்படி சொல்லணும்? அந்த கேட்கிறவனுடைய ஞானம் இருக்கே அதை முதல்ல இடபோட கத்துக்கணும். ஒரு குருவான் குருவா இருக்கிறவன் குருவா இருக்கிறவன் கேட்கிறவன் யாரு ஆசை சிஷ்யன் இருக்கானோ அந்த சிஷ்யனுடைய ஞானம் எப்படிப்பட்டது அதை அறிஞ்சு அவனுக்கு பாடம் சொல்லணும். பெரிய தத்துவம் எங்க நான் ஐயா சொன்ன கலெக்ஷன் அவன் சாய்ச்சிட்டு அதுதான் பண்ணுவேன் எப்பொழுதும். எப்படி எனக்கா சதசரையும் பார்த்துட்டோம், கலக்ஷேமம் சாய்க்கத்தையும் பார்த்துட்டோம். அரியன் அதீவ அதிக அத்தியந்த மந்தமதி அரியனுக்கும் புரியுற மொழியோ அந்த மாதிரி இறங்கி வந்து சாய்ச்சார் சுவாமி. ரொம்ப ஒவ்வொரு பதத்துக்கும் சுவாமி சாய்ச்சியாகும். எதாங்க உங்களுக்கு எந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியலையோ அதை அத்தனையும் கேட்டுடணும். உங்களுக்கு வந்து மரியாதை அடக்கமா இருக்கு கேட்டா இது கூட தெரியலான்னு நினைச்சுட்டு போறாளே அப்படின்னு நீங்க விட்டுட்டாங்கன்னா தோஷம் எந்த இல்ல, உங்களுக்கு தான் ஞானம் போயிடும். எதுவா இருந்தாலும் கேட்டுடுங்கோ. நம்ம குறுக்குத்தனமா ஏதாவது கேட்டோம்னாக்கா சுவாமி என்ன பண்ணி ஆகும்? அதான் ஆச்சாரியர்ன்றவர் காலித்திய சாசிதாரங்கிறார் சுவாமி தேசிகன். தப்பு பண்ணாக்கா அந்த தப்ப திருத்தரவர் கேள்வி கேட்கச்சு அந்த கேள்வி சரியா இருந்ததுன்னாக்கா அதுக்கு சமாதானம் சர்ச்சாயிடும். கேள்வி குறுக்குத்தனமா ஏழாவதமா கேட்டோம்னாக்கா சுவாமி தோன்றும். அவர்னா அகரவரமா கேட்கறது பிடிக்காது சுவாமி. நம்ம என்ன சொல்றோம் கிரகிச்சுக்கணும், நன்னா கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம கேள்வி கேட்கணும். குறுக்குத்தனமா எதுவும் கேட்க கூடாது. அப்படி நம்ம நல்ல கேள்வி கேட்டோம்னாக்கா சுவாமிக்கு அந்த கேள்வி சரியா இருந்தா சுவாமி என்ன பண்ணி ஆகும்? அப்ப கோச்சிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன அடிக்க மாட்டேன். அழகா நாங்க என்ன கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வி சரியா இருந்ததுன்னாக்கா புரிஞ்சுக்கோங்க, கேள்வி சரியா இருந்ததுன்னாக்கா சுவாமி அந்த கேள்வியை முழுக்க அனுவாதம் பண்ணுவார். அப்படி திருப்பி சொல்லுவார், இப்படி கணக்கு நீ கேள்வி கேட்டேன்னாக்கா ஏன் அது சொல்லணும்னாக்கா நீ கேள்வி கேட்டதை நான் புரிஞ்சுருக்கேனா பார். ஏன்னா யாராவது நம்ம ஒரு கேள்வி கேட்போம் வேற யாராவது பதில் சொல்லிட்டு போடுவான், அது சொல்லக்கூடாது. அவன் என்ன கேள்வி புரிஞ்சுட்டு இருக்கான், என்ன கேட்டான் அவன், அந்த கேள்வியை நான் புரிஞ்சுனா அந்த கேள்வியை நான் இப்ப சொல்றேன், நீ கேட்ட கேள்வியை அதுக்கு இப்ப சமாதானம் சொல்றேன், கேள்வியும் சமாதானம் ஒத்து போதா பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சுவாமி. தப்பா நம்ம கேட்டோம்னாக்க சுவாமி அந்த கேள்வியை நான் எப்படி கேட்கணும்னு மாற்றி அழகா சொல்லி கொடுத்தாகும். இப்படி கேட்கணும்னு அதை திருப்பி சொல்லி கொடுத்தாகும். சொல்லி கொடுத்து அதன் பிறகு எங்களுக்கு பதில் கேட்டாகும். இந்த மாதிரி ஒரு கிரமம் இருக்கு பாருங்க. இதுதான் சதசரியும் சரி, ஒருத்த விஷயம் ஆரம்பிக்கிட்டே புரிஞ்சுருவார் இவனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரிதான் சுவாமி கேள்வி கேட்டாகும். சபையில கேட்டு அதான் அழகு சுவாமி கிட்ட கேள்வி கேட்டு எங்க மூஞ்ச பார்த்துட்டே இருக்க மாட்டேன், ஏன்னா பயந்துட போறான் இப்ப சிஷியன் அப்படின்னு பயம். சுவாமிக்கு கேள்வி கேட்டு எங்கயோ திரும்பி பராக் பாக்குற மாதிரி பார்த்தார், அவதானம் பண்ற மாதிரி சுவாமி, எங்கேயோ பராக் பாக்குற மாதிரி சார். ஆனா காது புத்தி மனசு எல்லாம் இவன் என்ன சொல்ல போறான் சமாதானம் அதையே ஈடுபட்டு இருக்கும். அப்ப நாங்க வந்து கேள்வி சொன்னோம்னாக்கா பதில் சொன்னாக்கா அது அத்தனையும் கேட்டுண்டாகும். அந்த மாதிரியாக ஒருத்தருக்கு பாடம் சொல்றதுன்றதுக்கு அவாவாளுடைய புத்தி கூர்மை எப்படி இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு பதில் சொல்ல அது சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தாதான் அவ மனசுல பதியும். தக்ஷைகி ஆதோரணாத்யகி அனுமித நிறைய அனுமானம் பண்ணி அனுமானி ஊகிச்சு ஊகிச்சு விவித நிறைய விதமாக ஒரு விதமா சொல்ல மாட்டார். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஒரு விதமா சொல்ல முடியாது, ஒரே விஷயத்த பலவிதமாக சொல்லலாம். பலவிதமா சொல்லி அவனுக்கு ஞானத்தை உண்டு பண்ணணும்னு. இப்படி இந்த சிக்ஷகால் இருக்காளே யானை முதலானவர்கள் எல்லாம் பண்றவா, அவள்லாம் இத மாதிரி விவித அணுவித விவித ஊகிக்கப்பட்ட நிறைய சொப்பிரயாசங்கள், அவருடைய பிரயாசங்கள். அந்த சிக்ஷகன் இருக்கானே யானைப்பாளன் முதலானவாள் எல்லாம் அவள் நிறைய பிரயாசப்படுறான், நிறைய விதமா பிரயாசப்பட்டு அந்த யானை முதலானவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறான். அது சொல்லிக் கொடுக்கத்தே அது உபயோகை, அவையெல்லாம் சாபல்யத்தை அடைஞ்சு நல்லா இருக்கும். ஏன்னா சிக்ஷணத்துக்கு பலமே என்ன, அதை புரிஞ்சின்ற அந்த யானை குதிரைகள்லாம் அதன்படி நடக்கணும். ஒரு வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ வந்தது, இதான் நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தான். ஒரு யானை பாகம் படுத்துட்டு இருக்கான், எங்க படுத்துட்டு இருக்கான் தெரியுமா, யானையினுடைய பாதத்துக்கு வேலை படுத்துட்டு இருக்கான், அது நின்றுட்டு இருக்கு, அது வேலை படுத்துட்டு இருக்கான். அந்த யானைக்கு தெரியும் இவன் தன்னுடைய யானை பாகம், தன்னை காப்பாத்துறவன், தனக்கு எஜமானன்னு. ஆனா இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான், இவன் அங்குசத்தை வச்சிருந்து அடிக்கலாம் கிடைக்கலாம் ஏதோ பண்ணலாம், அது போகணும் ஒரே நிதி நிதி சொல்லலாம். ஆனால் நம்பிக்கைக்கு இதான் உதாரணம்னு போட்டுருந்தோம். என்னன்னாக்கா யானையினுடைய காலங்கள பிரச்சனை தலையை வச்சு படுத்து இருக்கான் தூங்குறான். ஏன் அப்படின்னாக்கா இதான் சொல்லிக் கொடுக்கிற விதம், சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அந்த யானையை தன் பிடியில வச்சிருக்கான். அதனால சாபல்யம் அடைஞ்சது. அதனால சிக்ஷாபேதாக விசித்திராக சிக்ஷபேதங்கள் ஒவ்வொன்றத்துக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு பலவிதமான சிக்ஷைகள் இருக்கு, அவைகள்லாம் விசித்திரம் வேறுபட்டவைகள் விலட்சணமா இருக்கும். விசித்திரமான சிக்ஷணங்கள் யானை கிட்டத்தையே பேச வைக்க முடியாது, அதே கிளி கிட்ட பேச வைக்க முடியும். இப்படி பேசி பேசி வச்சதுனால அவைகள்லாம் எப்படி வர்றது, எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மாதிரியாக இவர்கள் எல்லாம் நல்லா வளர்த்து விடுறாய்வா, யார கஜ விஹக முகான், கஜம் யானை, விஹக விஹகனாக வானத்துல பறக்கிறது பட்சிகள், விஹக முகான் யானை பறவைகள் முதலியவற்றை. கிராகயத்திகி பிரைத்தாகலாம், கிராகயத்திகின்னாக்கா உணர வைக்கிறவர்கள் அர்த்தம், கிரகிக்க அதெல்லாம் பிடிக்கிறவான்னு அர்த்தம் இல்ல, கிரகணம் அப்படின்னாக்கா அவைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை புரிய வைக்கிறவா, புரிய வைக்கிறவா. அதுக்கு பாஷையினாலே என்னன்னு தெரியாது, மனுஷ ஜென்மாவது பேசும், ஆனால் இந்த மிருக ஜென்மங்கள்லாம் பேசவே பேசாதே, அவைகளுக்கு ஞானம் கிடையாது. ஆனால் இந்த இது இருக்கு யானை முதலாளிகள்லாம் அந்த யானைப்பாடு முதலாளும் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவைகளுக்கு ஞானம் வந்துடுறது, அர்த்தம் தெரிகிறது. அர்த்தம் தெரிஞ்சு நம்ம சொல்ற மாதிரியே நடக்கிறது. அந்த மாதிரி உணர வைக்கிறவர்கள், அறிவுறுத்துகிறவர்கள், அறிய வைப்பவர்கள் இவர்கள் எல்லாம். அப்படி பண்றதுனால பலவிதமாக அவையெல்லாம் சிக்ஷிச்சுடுறான். தெரிஞ்சிருக்கோம் சுவாமி தேசியன் உபோத்காதாதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசிரேசாரத்துல சுவாமி சாதிக்கிறார், மாதா பியேகா பிதா பியேகா மம தஸ்ய ச பக்ஷிணஹ அஹம் முனிதிரா நீதா சச நீதோ கவாசனி அகம் முனீனாம் வச்சனம் சுருணோமி சவாசனானாம் சவசசுருணோதி பிரத்யக்ஷமேதத் பவதஹ விதிஷ்டம் சம்சர்ஜச தோஷகுணாஹ பவந்தி. சம்சர்கங்கள் நமக்கு யாருடைய, இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, உன்னுடைய ஃப்ரெண்டோட பேரை சொல்லு, உன் குணத்தை நான் சொல்றேன் அப்படின்னுட்டு. அதாவது ஃப்ரெண்டு யாருக்கானோ அவனோட சேர்க்கை, சேர்க்கையினாலதான் நமக்கு இவருடைய நல்ல புத்தி வர்றதோ கெட்ட புத்தி வர்றதோ. ஒரு இவன் இருக்கான் அந்த நாலடி ஆறுல வரும் பாலில் தண்ணியை ஒருத்தன் குச்சிடுறோம், தண்ணியை வச்சுட்டா பாலுங்கிறது உசந்தது தீர்த்தத்தை காட்டும். ஏன்னா தீர்த்தத்தை காட்டில் அதுதான் விலை இருந்தா இருக்குது. இப்போ இந்த பால் ரொம்ப சக்தி வச்சு தீர்த்தம் சாட்டாக்கா நமக்கு பிராணம் நிற்க வைக்கும். ஆனால் இந்த பால் இருக்கோல்லையோ உடம்புல புஷ்டியை கொடுத்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து வைப்போம். இதுல இந்த பால்ல சேர்ந்த ஜனம் கூட பாலா மாறிடுறதோ இல்லையோ. அதனால சேர்க்கதான் எல்லாத்துக்கும் பிரதானம். யாரோட நாம சேர்றோமோ அவளுக்கு அனுகுணமா நம்ம புத்தி மாறி போயிடும். சம்சர்கஜா தோஷ குணா பவந்தி மாதா பேகா பிதா பேகா. ஒரு பக்ஷி, அந்த பக்ஷிக்கு ரெண்டு பட்சிகள் பிறந்தது, ஒரு பக்ஷி ரெண்டு பேர் ரெண்டு பக்ஷிக்குமே அம்மாவும் ஒண்ணுதான், தகப்பனாரும் ஒண்ணுதான். ஆனால் அகம் மனிதர் ஆணையத்தான், நான் வந்து ரிஷிகளால எடுத்துக்கொள்ளப்பட்டேன். இன்னொன்னு சஜானிதோ கவாசநீதி, வேடவர்களால கவாசனால வேடவர்கள் மாட்டை எல்லாம் சாப்பிடுறதா, அவன் வந்து வேடவர்களால எடுத்து போகப்பட்டது அந்த பக்ஷி. அகம் முனினா வசனம் சொல்லுவாங்க, நாம் பாரு ரிஷிகள்லாம் முனிகள்லாம் என்னென்ன பேசுறாரோ அந்த வசனங்கள் வந்து தான் நான் கேட்டு இருக்கேன். கவாசனானாம் பலச்சி, அந்த பக்ஷி இருக்குது அது வந்து வேடவர்கள்லாம் என்னென்ன பேசுறாளோ அதை தான் அது கேட்டு இருக்கு. இத பிரத்யமே பவதாபதிஷ்டம். இந்த ரிஷி இன்னொரு பிராமணன் பார்த்துட்டு இருக்க, அவர் அந்த ரெண்டு பட்சி பிறந்தது, ஒரு பட்சியை ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டான் வேடுவன் வேடுவர்கள், இன்னொரு பட்சியை ரிஷிகள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டா, திருப்பி கொஞ்ச நாள் கேட்டு பார்க்க வர வேடுவர் வளர்க்கிற பட்சி என்ன பண்றது, படிச்சு வெட்டவனை குத்தவனை அப்படிங்கிறது. அதே இந்த ரிஷிகள் வளர்க்கிற பட்சி என்ன பண்றது அப்படின்னாக்கா, அர்ஜுன் சாப் யாமி அர்ஜுன் சாப் பார்த்தியன் சாப் யாமி ஆகிச்சந்து வாங்கோ உட்காருங்கோ அது சிந்தரேன் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, சாப்திக பிரமுகாலான இந்த ரிஷிகளுடைய வசனத்தை அது கேட்டுனால அவைகளே வரது. சங்கராச்சாரத்துக்கு சொல்லுவா பகவத்பாதர் ஆதிசங்கரர், அவர் என்ன பண்ணா மண்டல மிஸ்ரர்கிட்ட வாதம் பண்ணணும் போனாராம். போகச்ச மண்டல மிஸ்ரர் ஆணை எதுவும் தெரியலையாம். அப்ப ஸ்திரீகள்லாம் 4 பேர் வந்தாலாம், அவர்கிட்ட இவர் கேட்டாராம் இங்க மண்டல மிஸ்ரருடைய ஆணை எது அப்படின்ட்டு. அதுக்கு இவெல்லாம் சொன்னாலாம் அந்த ஸ்திரீகள்லாம் எந்த ஆத்து வாசல்ல கிளைகள்லாம் உட்காந்துருக்கும், ஒண்ணு தர்சபூர்ண மாச இஷ்டியை பத்தி பேசணும், இன்னொன்னு ஜோதிஷ்டோம யாகத்தை பத்தி பேசணும், இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் யாகங்களை பத்தி கர்ம விசாரம். கர்மகாண்டத்தினுடைய சூரியனான மண்டல மிஸ்ரர் வீட்டு தெரியாத வேற இருப்பாளன்னு கேட்டு போயிட்டாலும், ஏன் அப்படின்னா அந்த மண்டல மிஸ்ரருடைய ஆத்துல எப்பொழுதும் விசாரம் நடந்துட்டே இருக்கும். என்ன விசாரம்னா கர்ம விசாரம், கர்மகாண்ட விசாரம். அந்த பூர்ணிமாசையுடைய மூர்த்தஞ்சர் மண்டல மிஸ்ரர் குமாரில பட்டருக்கு சிஷ்யர்னு சொல்றா சில பேர், அப்படிப்பட்ட மகானவர், அவர்கிட்ட வாதம் பண்ணணும் வர அவதுல இந்த மாதிரி வாதத்துக்கு வாதங்கள்லாம் நடந்துட்டே இருக்குது. அதை கேட்டுட்டு அங்கிருந்த கிளைகள்லாம் அந்த மாதிரி விசாரம் பண்ணிட்டு இருக்குதான். அது மாதிரியாக அந்த கிளைகள்லாம் கேட்டு கேட்டு வரத தெரிஞ்சோம், நிஜமா வந்து பார்த்தேன்னாக்கே கிளைகள்லாம் விசாரம் பண்ணிட்டு இருக்குதான். அப்படிப்பட்ட கிளைகள்லாம் ஞானம் சாஸ்திர விஷயத்தையே விசாரம் பண்றதுகளே அவைகள்லாம். அப்படி இருக்கச்சு இந்த சாதாரணமான லௌகிக விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தா வராதா, அதனால நாம சிக்ஷிக்கிறது தான். அதனால இவன் வந்து சொல்ற இந்த அந்த பட்சி சொல்றது, நீ வந்து பார்த்த அவன் வந்து வேடுவர்களுடைய வாக்கியத்தை வச்சு நான் அவன் பேசுறான், நானும் ரிஷிகளுடைய வாக்கியத்தை வச்சு பேசுறேன், பிரத்யமா நீ பார்த்துட்டு இருக்கியே, பிரத்யமே பவதாக திருஷ்டம் அதனாலே பார்க்கப்பட்டது. அதனால சம்சர்க்கஜா தோஷ குணா பவந்தி, தோஷத்துக்கு காரணமும் சேர்க்கை தான், குணத்துக்கு காரணமும் சேர்க்கை தான். ஆகவே இந்த சேர்க்கையை சென்றுதான் நம்ம லோகத்தில் கண்டுபிடிக்கணும். நாம எப்படி பழகிறோமோ, யார்கிட்ட எப்படி எப்படி பழகிறோமோ அதுக்கு அனுகுணமாக தான் நமக்கு புத்தி வரும். இதை சொல்றது ஒரு கிளை, ஒரு பட்சி தான் உபதேசிக்கிறது. அந்த பட்சியும் எப்படி பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு கேட்டு கேட்டு கேட்டு பேச ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த இவா சொல்லி கொடுத்து அந்த யானை சிங்கம் புலி பட்சி கிளைகள் முதலானவைகள் கூட அழக்க பேசுறதுகளே. அப்படி இருக்கச்ச மனுஷாளுக்கு ஏன் வராது? இதுதான் லோக சித்தமான அத்தியந்தமான பிரசித்தமான அத்தியந்த பிரசித்தமான ஒரு சிக்ஷா பேதம். இது சிக்ஷா பேதம்னாக்க சொல்லி கொடுக்கிற பேதம் இது. அது சொல்ற சிக்ஷா பேதா விசித்ரா கஜ விஹ முகான, கஜம் யானை விஹதம் பறவை முக முகான முதலியவற்றுக்கு கிராகயத்திகி சிக்ஷண தக்ஷாய் சிக்ஷண சமர்த்தால் நிபுணாய் இருக்க, அப்படி இருக்கக்கூடிய யானைப்பாகன் முதலானவர்களால அறியப்படுத்தப்படுறது. அதனால நிறைய உதாரணங்களா வாசல்றேன், நிறைய விதமா சிக்ஷிக்கிறார். தஸ்மாத்து அதனாலே மனுஷ்ய பிரபதிகிட்டு மனுஷியாங்கிறான் கிட்ட இந்த லோகமே மூகப்பிராயமா இருக்கு, மூகப்பிராயமா இருக்கு. இன்னும் சிலதெல்லாம் இதுவா இருக்கு, பாலப்பிராயமா இருக்கு அப்படின்னா அவன் கேட்டான். புறபக்ஷி யாருமே முக்கால் இல்லை, யாருமே இவா இல்லை, வந்து பாலால் இல்லை, எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. அதை சொல்லி கொடுத்தவா ஒழுங்கா சொல்லி கொடுத்தா எல்லா இதுவும் நல்லா ஞானம் வந்துடுவது. காஞ்சிபுரத்துல வந்து பார்த்தா போறோம், சின்ன சின்ன பசங்கள்லாம் வேதபாராயணம் வந்து போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன பசங்கள்லாம் பயன்படுத்தி எங்க பதினாலு வருஷம் பசங்கள்லாம் அத்தியாயம் சுட்டு ஏழு வருஷம் எடுத்து அவர் கேட்டு பதினாறு பதினேழு வயசு தான் ஆகுறது. நல்லா வாத்திய ஆரம்பிச்சாருனாக்கா அடிச்சு பிடிச்சு நல்லா சொல்லி கொடுத்துருவேன், நல்லா சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் வந்துடுறது. அது ஒரு ஸ்லோகம் சொல்லுவான், ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா ராஜபத்து அஞ்ச வருஷாணி தச வருஷாணி தாசவத்து பிராப்தேத்து ஷோடசே வருஷே புத்திரம் மித்திர வரலாத்திரி. முதல் அஞ்சு வருஷம் குழந்தைய வளர்க்கு ராஜகுமாரனை வளர்க்கிற மாதிரி வளர்க்கணுமா. அடுத்த பத்து வருஷம் ஆறாவது வயசுலேருந்து பதினஞ்சாவது வயசு பரியந்தம் தாசவத்து வேலைக்காரனம் வேலை மாட்டு மாட்டு வாங்கலாம் பாருங்க அந்த மாதிரி வளர்க்கணும். பதினாறாவது வயசுலிருந்து புத்திரம் மித்திரவதாச்சரே புத்திரனை மித்திரன் மாதிரி, அதாவது ஒரு சிநேகிதனை எப்படி நம்ம பழகுவோமோ அந்த மாதிரி பழகுங்கோ. ஏன்னா தோளுக்கு மீது வளர்ந்துட்டாக்க பிள்ளை கூட நண்பனாயிடுவான் இல்லையோ, அதனால அதை மாதிரி வளர்க்கணும் குழந்தைகளும் அப்படின்னு அந்த மாதிரி வளர்க்க அந்த மாதிரி இந்த பதினஞ்சு வயசுக்குள்ள ஞானத்தை எல்லாம் புகட்டுக்கணும். அந்த மாதிரி ஞானம் வந்துருச்சுனாக்க பசுமரத்து ஆணி போல சின்ன வயசுல இளமை கிழவுடைய இளமை கெடுவதன் முன்னம் கிழவுடைய இளமை அந்த இளமையை கெடுவதன் முன்னம் நாம் எல்லாத்தையும் அடைஞ்சிடணும். ஞானத்தை எப்பேற்பட்ட ஞானம் எல்லா ஞானத்தையும் அடையணும், விசேஷமா தத்த ஞானத்தை அடைஞ்சிடணும். சின்ன விஷயம் எல்லாம் சொல்லணும். அதனால பாலப்பிராயாள் மூக்கப்பிராயாள் ஊமையா இருக்கா பாலனா இருக்கா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தஸ்மாத்து சார்த்தமா இருக்கிறது பிரபலமா இருக்குதுன்னு அர்த்தம். இங்க மனுஷ பிரபுத்தி மனுஷா என்ன அவளை சேர்ந்தவாள்லாம் யாராரு மனுஷாலா இருக்காளோ அவளை சேர்ந்தவாள்லாம் யாரா இருக்காளோ எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி கிரமம் தான் இருக்கு. மனுஷ பிரபுத்தி எது எது வந்து சார்த்தமா இருக்கும்னு ததாபூத சிக்ஷா விசேஷம் ததாபூத யதாபூதம் ததாபூதம், அதாவது எப்படி இவா எல்லாருக்கும் ஞானம் அவ்வளவு நல்லா உள்ளங்கை அத்தாமனுக்கு தாமங்கிற சுவாமி உள்ளங்கை நெல்லிக்கனி போல உதாரணங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னாக்கா எவ்வளவு புரியுற மாதிரி சொல்லித்தரா, கையில கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு அந்த மாதிரி கையில ஒரு நெல்லிக்காய் வச்சுனோம்னா ஆனா எப்ப எனக்கு புரியுறது இல்லையா, அந்த மாதிரியாக இந்த இது இருக்கு சிக்ஷை. அது எப்படி இவாளுக்கு தெல்ல தெளிவா புரியுமோ அந்த மாதிரியாக சிக்ஷை கொடுத்துருந்தாக்கா எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா வர்க்கத்துக்கும் மனுஷ வர்க்கம் என்ன தேவ வர்க்கம் என்ன மிருக வர்க்கம் என்ன பக்ஷி வர்க்கம் என்ன அனைத்துக்கும் நல்ல ஞானம் வந்துருது. அது சொல்லுவா சிசுர் வேத்தி பசுர் வேத்தி வேத்திகா நரசம் தனி அப்படின்ற ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை கிட்ட அழகா ஒரு பாட்டு பாடு வைங்கோ, அந்த பாட்டு போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்கோ அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும். அதே அந்த குழந்தை கிட்ட பயங்கர சப்தத்தினால நம்ம கத்தினோம்னு வச்சுக்கோங்கோ குழந்தை பயந்துனால ஆரம்பிச்சிடும் அழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த குழந்தை இருக்கு அதுக்கு தெரியுது பாட்டுன்னு வந்தாக்கா ரம்யமா இருக்கு நமக்கு திராவியமா இருக்கு காதுக்கு இனிமையா இருக்கு இனிமையா இருக்கு, அதனால ரொம்ப அழகா கேட்க தோன்றதுக்கு வந்துச்சு. ஆனால் பயங்கர சப்தத்தை நாம போட்டோம்னாக்கா அந்த குழந்தைக்கு பயந்து போயிடுறது பயந்து போயிடுறது. இத சிசு பசுக்கு சிசுக்கு வேத்தி பசுக்கு வேத்தி ஒரு பசு மிருகம் அந்த மிருகத்தை கொடுத்த பாட்டு பாடினா கூட சரி அந்த பாடு பாட்டு வந்து அந்த மிருகத்துக்கும் பெரியதான் ஆனந்தமா இருக்கிறது யோகத்துல இருக்கிறது. அதனால இந்த பாட்டு பாடுறத சிந்தைய கூட நம்ம குழந்தைகளை நம்ம புரிய வைக்கிறோம். குழந்தைகளுக்கு அனாயாசமா புரிஞ்சிடுறது நம்ம தன்மையா பிறந்த குழந்தை அழகுது. என் பேத்தி பிறந்து ரெண்டு நாள் மூணு நாள் அழக ஆரம்பிச்சு எனக்கு தீர்த்தாருனா நானும் விட்டுவிட்டேன். அது தப்புன்னு சொல்லுவா தப்பு இல்லாட்டா போட்டோம் அதை பத்தி இது இல்லை என்னவோ ஒரு என்ன நான் என் பேத்தியாச்சு அது அழகுது. அந்த சமயத்துல நான் வந்து அப்படியே வச்சு ஆட்டி ஆட்டி ஆட்டி அதை சாந்தனப்படுத்தேன். சாந்தனப்படுத்துறது குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசினா அந்த குழந்தையினுடைய அழுகு நின்றது. அதே சப்தம் அதிகம் பேசின குழந்தை பயந்து நின்று அழக ஆரம்பிச்சிருது. அதுக்கு தெரியுது ஓங்கி சத்தம் வசந்த ரொம்ப ஒருத்த குரல்ல சத்தம் போட்டோம்னாக்கா அந்த குழந்தைக்கு பயம் வந்துடுறது. இது பயங்கரமா இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் தன்மையா நம்ம பேசினோம்னா கொஞ்சம் குழாறு பேசினோம்னா அது அதுக்கு ஆனந்தமா இருக்கு, மனசுக்கு சிதமா இருக்கு. பிறந்த குழந்தைக்கு எப்படி வந்துடுறது? இதுதான் பதாபூத சிக்ஷா விசேஷம். பதாபூதம் எப்படி நமக்கு மனசுல நல்லா பதியுமோ, நல்ல விஷயமா தோணுமோ, நல்லா புரிஞ்சுப்போமோ, அந்த மாதிரி சிக்ஷா இருக்கணும். அப்படி சிக்ஷா இருந்ததுன்னாக்கா இது வந்து மனுஷா முதலானவர்களுக்கும் நல்லா மனசுல தெரிஞ்சிடும். அதனால ஞானம் உண்டாயிடும். சுத்தமான விஷயங்கள்ல கூட விற்பத்தி உண்டாயிடுமே. அதனால அதை கொண்டு நாம எல்லாத்தையும் நடத்தலாம். அதனால பார்த்தா மனுஷ பிரபதி ததா பூத சிக்ஷா விசேகா சாஸ்தானம். இந்த பூதங்களுக்கு அந்த பூதம்னா இந்த இடத்துல அப்படிப்பட்டதுன்னு அர்த்தம். ததா பூத அப்படிப்பட்ட சிக்ஷா விசேகமானது சார்த்தமாயிடும் மனுஷியாங்கிறான வாழ்க்கை. ஏன்னா அதுக்கு திருஷ்டம் தான். ஒரு மிருகங்களுக்கே புரியுறது, ஏன் நமக்கு புரியாது? ஏன்னா அவைகளுக்கே இந்த மாதிரி சம்ஸ்காரத்தினால எல்லா ஞானம் வருதுன்னு சொல்லிச்சு. மனுஷியால் முதலானவர்கள் ஏன் வராது அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுறது. ததா போதும் சிக்ஷா விசேகா கல்பக. அப்படி இந்த கல்பம், இந்த கல்பம் வந்து எந்திரமானவர் சாட்சியிருக்கார். அதனால எந்திரமானவர் சாட்சியதுனால பாஷ்யகார சாட்சியதுனால கல்பக பாஷ்யோதிதோயம் பாஷ்யத்திலே சொல்லப்பட்டது. பாஷ்யோதிதோயம் நீங்க எங்க ஒத்துக்கலாம்னாக்க அங்கீகரிக்கலையா? எந்திரமான சொன்ன பட்சம் எப்படியானா ஞானங்கள் எல்லாம் உண்டாகும் அப்படின்ற சித்த வஸ்துல கூட ஞானம் வரும். அதுக்கு எத்தனை இதுவரைந்த மூணு நாள் சொல்லிட்டார் சுவாமி. இவைகள்லாம் எந்திரமான சாய்ச்ச விஷயம். பாஷ தேசியம் வந்து ஆனாய் அதையும் சாய்க்க மாட்டார். என்ன சார் சுவாமி எங்களுக்கு கால்சேதம் சாய்க்கிட்டு ஒரு விஷயம் சாய்ச்சார். என்ன சாய்ச்சார்னா ஸ்ரீபாஷகாரர் என்ன சாதிச்சாரோ அதை தவிர்த்து எந்த சுவாமி தேசிகன் வேற மாத்தி சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா சுகப்பிரகாசியோ சததூஷணியோ சசதீட்டையோ பாவ பிரகாசிக்கோ எல்லாத்திலையும் இருக்கிற அபூர்வ விஷயங்கள் அனைத்தும் எந்திரமான சாதித்த பாஷ்யம் இருக்க ஸ்ரீபாஷ்யம் அதுல ஏதாவது ஒரு இடத்துல கொண்டுட்டு காமிச்சிருப்பார். அதை இவ விவரிக்கிறா அவ்வளவுதான். மற்றபடி அவ ஆச்சாரியால் போன வழியில தான் இவா போவான். வந்து வேதாரத்த தீபத்துல சுவாமி சாஹித்ய பாஷிகார சொல்ற நான் பிரணமி ஆச்சாரியால் எல்லாரையும் நமஸ்கரிச்சு சதாதிஷ்டேன வர்த்தனா சதாதிஷ்டேன வர்த்தனா அவ எந்த மார்க்கத்தை எங்களுக்கு ஆதேசம் பண்ணி சொல்லி கொடுத்தாலோ அந்த மார்க்கத்துல அப்படிங்கிற அந்த மார்க்கத்திலேயே நான் வந்து பிரம்மசூத்திரங்கள்ல இருக்க அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டேன் சொல்றேன் அப்படின்னுட்டு. ஏன்னா ஆச்சாரியால் சொல்லாது எதுவுமே சொல்ல மாட்டார். அதனால எந்திரமான சாதிச்ச கல்பம் இது. கல்பம்னா பட்சம் அர்த்தம். இந்த மாதிரி கூட விஷயம் உண்டாது அப்படின்னு சொல்லிருக்க. அது பாஷ்யோஜிதம் பாஷ்யத்துல சாய்க்கப்பட்டது. எந்திரமான பாஷ்யத்துல அருளப்பட்டது. அதை கணக்க நய் அதி அங்கீகரிக்கலையா? அப்ப என்ன ஆகும் தெரியுமா? கதமசோ அன்யோபி மார்க்காக கல்பதே. எவன் இன்னொரு மார்க்கத்தை எப்படி கல்பிக்க முடியும்? ஏன் அப்படின்னாக்கா லோகத்துல இந்த மாதிரி சிக்ஷை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்ந்தாதான் காரிய இதெல்லாம் கூட நமக்கு ஞானம் வரும். இல்லைன்னாக்கா ஞானமே வரவே வராது. பாஷகார சாதித்த ஒத்துக்கலைன்னாக்கா நீ வந்து காரியத்துல தான் உற்பத்தின்னு சொன்ன இல்லையோ. காரியத்துல உற்பத்தின்னு என்ன அர்த்தம்? இவன் சொல்லி கொடுக்குறான், இவன் இதை பண்ணு, யாமானையே யாம் பதானு சொல்லி கொடுக்குறான். இப்ப அந்த சப்தங்களுக்கு எல்லாம் அர்த்தம் வேணுமே. ஓ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆணையன்றதுக்கு என்ன அர்த்தம்? இவைகள்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்தாச்சு. குழந்தையா இருக்கிட்டு அம்மாவும் தாய் தோப்பனார் தாய் அசோப்பனார் எல்லாம் சேர்ந்து சொல்லி கொடுக்கிறாள் இல்லையோ. அதுலயே வந்துருப்பே, அதுலயே வந்து இவைகளுக்கு திரும்பி வந்து இந்த காரிய உற்பத்தி வரைச்ச அப்பா அன்வைக்கும். இல்லாத போனா அவைகளும் அன்வைக்காமலே போயிடும். அதனால இந்த சித்தே விற்பத்தி சித்தாஸ்தத்துல கூட உற்பத்தி உண்டு, ஞானம் உண்டு, அதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதை அங்கீகரிக்கலைன்னாக்க காரியத்திற நீ சொன்னீங்க அது மட்டும் திருப்தி ஆகுது. ஆகவே இது வரைக்கும் நான் பாருங்க, ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறார், அந்த குழந்தைக்கு பூஜன் வாசனையால எப்படி வந்தது, அதே மாதிரி சம்ஸ்கார வாசனைகள்லாம் எப்படி இருக்கு, அந்த சம்ஸ்காரம் அதுக்கு பூர்வ ஜென்மங்கள்ல பூர்வ கல்பங்கள்ல சுத்தி காலத்துல பழைய காலத்துலலாம் எப்படி இருந்தது, அது அத்தனையும் கிராமமா சொல்லி அதன் பிறகு ஒரு யானை கிளை இந்த நீதி மிருக வர்க்கங்கள் பக்ஷ வர்க்கங்கள்லாம் எப்படி சொல்லி கொடுக்கிறா, இந்த கிரமங்கள்லாம் இருக்கவேதான் நமக்கு இந்த ஞானம்ன்றதே வருது. அவைகளுக்கு எல்லாமே இருக்கே நமக்கு வருது. இப்படி மட்டும் இந்த ஸ்லோகத்துல ஒரு அப்பிரகாரத்தை பார்க்கணும். இந்த ஒரு பிரகாரம்னாக்க சித்தே உற்பத்தி, சித்த சித்தவஸ்தோட உற்பத்தி வரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல அழகாக சாட்சி முத்தர் சுவாமி வச்சுக்கணும். கல்போஷியோதிதோயோ கல்யாணகுணசாமினே வேதாந்த குரவே நமஹ.